Ladies and gentlemen. Finally. Samaya lor. Ah. 1 crore rupees cash prize. Kadavul. You're a genius. I am a world class chef. Excuse me. Subtitle illama Korean padam paathama oru kolappama irudhu. Enna sir nadakkudhinga? Girls, wines kuda enna enna saapiduvaanga theriyuma? Cheese, plum cake. Alla waste sir. கலக்கி சார் மண்டை ஒரு காசு உருப்பிடுவீங்களா எங்களா சார் நாங்கெல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்றவங்க அவங்களாம் செல்ஃபி எடுத்து போட்டு லைக்ஸ் வாங்கிறதுக்காக சாப்பிட்றவங்க என்னடா இது டிசம்பர் குளிர் டீ குடிக்க போறாம தலைப்பலாம் கட்டிக்கிட்ட இது பாரம்பரியம் எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை சமைச்சதுக்கு அப்புறம் உப்புக்காரம் இருக்கானு டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அந்த மாதிரி சர கொடுத்து முன்னாடி நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க என்ன தப்பு இருக்கு இனிமேல் நாம உங்க முகத்தை பார்க்க கூடாது அப்போ ஒரு ஓரமா தலையில இட்லி குண்டா மாட்டிட்டுமா சார் உங்க சமையலுக்கு தேவைப்படுற மீன் கறி வகைகள்லாம் இந்த தீவுல கிடைக்கும் சார் இப்படி காட்டுக்குள்ள சமைக்க போறமே குரங்கு வந்து தட்டி விட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் சமைக்க அலோ பண்ணுவீங்களா Nothing sir. இந்த சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? மீடி ஹைபால நடக்கிற விஷயம் கிடையாது இது. எதுமே வேணானா? நீ உன் லவ் எதுமே வேணாம். பைத்தியம் பிடிக்குது ஐயா. எனக்கு நிம்மதி வேணும். எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரே வார்த்தையில கேட்டுட்ட? சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்மம் யோவேதனிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமம் எல்லாரும் சொல்ற நல்லா கேட்டுங்க இதுக்கப்புறம் சோறாக்கு குழம்பு வை நீ செஃப் சமையல் எதனா சொன்னீங்க சர்வர் சுந்தரம் இங்க கேட்ட மாதிரி இல்ல நாளைக்கு உலகத்தையே கலக்க போறீங்க இப்ப ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு இவ்வளவு வெக்கப்படுறீங்க சிரிப்பா சார் இன்னும் பல்லு வளர்கல சார்